ప్రభీతినముధ్వగుండ్రవంతం ప్రజగత్పుణ్యఫలం త్రదండహస్తం శరణాగత సార్థమాగమీడే శిఖయా సేకరిణం పతిం యతీనాం అస్తు గురు పరంపరాయే నమః. ரெண்டு அதிகரணம் ஆயிடுச்சு. ஒரு அதிகரணத்துல பிரதான காரணவாதமானது கண்டிக்கப்பட்டிருக்கு. ரெண்டாவது அதிகரணத்துல பரமானு காரணவாதம் சொல்ற நையாயிகன் வைசேஷிகன் அவனுடைய மதம் கண்டிக்கப்பட்டாயிடுச்சு. இப்பவும் பரமானு காரணவாதம் சொல்லக்கூடிய பௌத்தாருடைய கண்டனம் வரப்போகுது. ஆனா என்ன பேதம் அப்படின்னு சொன்னாக்க, அவ வந்து பரமானுவை நிச்சயமா ஒத்துக்கிறான், காரணம் நித்தியம் காரியமும் அனித்யம் அப்படின்னு அவ ஒத்துக்கிறார். அதனால அர்த்த வைநாசிகள் அப்படின்னு அவ ஒத்துக்க. ஆக அந்த பட்சத்தை கண்டிச்சுட்ட, இப்போ சர்வ வைநாசிகவாதி பரமானும் சொல்றான் அது கூட அனித்யம்தான், அதுவும் நாசத்தை அடைஞ்சுடுறது அப்படின்னு சொல்லக்கூடிய பௌத்தால கண்டனம் பண்ண போற. அதனால ஒரு சங்கடம், எல்லாருமே ஆச்சரியப்படுற நம்மளுடைய மெத்தடாலஜி இருக்கு பாருங்க, கிரந்தங்களுடைய மெத்தடாலஜி அதனுடைய சங்கத்தி தொடர்பு போறமே அற்புதமான மெத்தடாலஜி. அது வாத பிரதிவாதமா இருக்கட்டும் அல்லது இத மாதிரி அதிகரண அமைப்பா இருக்கட்டும், எல்லாம் ஒரு பிரக்கிரிய கிரமமா அற்புதமா சாதிக்கிற பிரம்மணாலும் சரி சூத்திரகாரனும் சரி ஆச்சாரியாலும் சரி. அதனால இப்போ முதல்ல பிரதான காரணவாதம் சர்க்காரிவாதத்தையே ஒத்துண்டாம். அதனால அவன் பட்சத்துல யாருக்காவது உற்சாகம் வந்துடும், அவன் நம்மள மாதிரி ஒத்துக்கிறானே அந்த பக்கம் போயிடுவா. அது கூடாதுன்றது போது முதல்ல அவனை கண்டனம் பண்ண வாங்கிக்கன. அதன் பிறகு அசுத்காரியவாதி, இப்ப இனிமேல் சொல்ல போறவாதில் அசுத்காரியவாதிகள் தான். சர்க்காரியவாதியே கண்டனம் பண்ணுச்சு, அசுத்காரியவாதம் எல்லாம் இங்க, அதனால இவாள் எல்லாம் கண்டனம் பண்ண போறோம் அப்படின்றது இங்க சித்திக்கப்படும். இதுல வந்து பௌத்த கண்டனம்ன்றது இந்த மூணு அதிகரணத்துல வரப்போகுது. சமுதாய அதிகரணம், உபலப்தி அதிகரணம், சர்வதா அனுபவத்தி அதிகரணம் அப்படின்னு, அதாவது மூணு நாலு அஞ்சு, இந்த மூணு அதிகரணத்துல பௌத்தால கண்டனம் பண்றது அப்படின்றது வரப்போகுது. இதுல பௌத்தால் வந்து எல்லாரும் நம்ம பௌத்தால்னாக்க நமக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன, சித்தார்த்தர் வந்து புத்தரா மாறினர், அவர் வந்து இப்படி சொல்லி கொடுத்தார் அப்படி சொல்லி கொடுத்தார் ஆசையே, அதெல்லாம் இதான் நம்ம பேசிட்டு இருக்கோம். அதெல்லாம் வந்து இது கிடையாது. பிரதானமான தத்துவம் என்ன, அந்த தத்துவங்களை பார்க்கணும். நம்ம ஒண்டி என்ன சொல்லிட்டு இருக்கோம், நம்ம கூடதான் நமக்கு வந்து காமியம்ன்றதே நமக்கு கூடாது அப்படின்னு நம்ம சித்தாந்தமா தானே சொல்றது, காமியமே கூடாதுன்னு தான் பெருமாள் சொல்றது. அதனால ஆசையே அழிவுக்கு காரணம், துன்பத்திற்கு காரணம் அப்படின்னா சொன்னேன்றதுன்னா நம்ம கிரந்தங்கள் புத்தகங்கள்லாம் எழுதிடுறா, அதை வச்சிருந்து ஏடா குடும்பம்னா நாம அர்த்தம் பண்ணிட்டு இருக்கோம். அப்படின்லாம் இப்ப இங்க சொல்ல போறது, அவ தத்துவம் என்னது அப்படின்னு ஒரு பிரக்கிரிய சாதிக்க போற எம்பெருமானாரே. இவ நாலு விதமா இருப்பார், நாலு விதம் புத்தருக்கு நாலு விதமான சிஷ்யால் இருந்தார். இந்த உத்தமர் சாதிச்சு நாலு சிஷ்யால் இருந்தார். அந்த நாலு சிஷ்யால ஒருத்தர் என்ன பண்ணாருனாக்க, அவர் சொல்ற புத்தர் சொல்லி கொடுக்கிறார், சொன்னதை அப்படியே ஏத்துட்டு போயிட்டார். அவன் உத்தமமான பௌத்தனா மாறிட்டான். அவனுக்கு மாத்தியமிக பௌத்தன் அப்படின்னு பேர். ஏன் மாத்தியமிகன் பேர், நடுவில் இருக்கிறவன் அதுக்கு பேர் என்ன அப்படின்னா, குரு சொல்றத அப்படியே கேட்டுக்கணும், குரு சொல்றத அப்படியே கேட்டுக்கணும், அது உத்தமன் உத்தம சிஷ்யனுக்கு அடையாளம் அது. ஆனால் குரு சொன்னதை கூட சந்தேகங்கள்லாம் வந்துன்னு கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஆனா அவன் கேட்டு தெரிஞ்சுக்கல, கேட்டு தெரிஞ்சுக்கல, அதனால அவன் மத்தியவன் மத்தியவனா இருக்கான், இப்படி இல்லாம அப்படி இல்லாம இருக்கான். குரு சொல்றத கேட்டுண்டா அது சரி, ஆனால் மேல வந்து பரிப்பிரசனம் பண்ணல. சந்தேகம் பிரசகால பிரதீக்ஷக அப்படிங்கிறார் சுவாமி தேசிகன் சிஷ்ய லட்சணம் சொல்லும் பொழுது. சிஷ்ய லட்சணம் சொல்லச்ச எப்ப நம்ம சந்தேகத்துக்கு போது கேட்டுக்கலாம் ஆச்சாரியர்கிட்ட அப்படின்னு சிந்தனை நடத்தணும் இவனுக்கு. அதனால பிரசனகால பிரதீக்ஷக அப்படின்னு சாதிக்கிறேன். ஆனா திருமாவளவன் சொல்ற சத்தியத்தை பிரணிபாதேன பரிப்பிரஸ்னேன சேவையா உபதேசந்திட்டே ஞானம் ஞானின தத்துவ தரிசினா அப்படிங்கிறார் திருமால். அதனால இந்த மாதிரி கேள்வி அதை கேட்கல, அதனால மத்தியமனா இருக்கான் அவன். அடுத்தவன் சௌத்ராந்திகன் அப்படின்னு பேரு, யோகாச்சாரன்னு பேரு. அவன் சிஷ்யர் ஆச்சாரியர் சொன்னதையும் அனுஷ்டித்தான், மேல சிறத சேர்த்துட்டான் அவன், அதனால யோகாச்சாரனும் ஆயிட்டான். அடுத்தது சௌத்ராந்திகன். அவன் என்ன பண்றான்னாக்க, அவர் சொன்ன சூத்திரத்துக்கு அந்த பரியந்தம் முடிவு பரியந்தம் ஒத்துண்டான். அது இன்னும் விளக்கமா சொல்ல போறோம். அதனால அவனுக்கு சௌத்ராந்திகன் அவனுக்கு பேரு. கடைசியில வைபாஷிகன், அவன் விருத்தமா பாஷணம் பண்றான், வரிசையா பேச போறான். இப்ப பாருங்க, வைபாஷிகன் அவனுக்கு பேர் வந்துருச்சு. விபாஷா எதிர்த்து பேசுறது என்ன, அவர் என்ன சொன்னார், சர்வம் சூன்யம் அப்படின்னு சொன்னார். எல்லாமே சூன்யம் அப்படின்னு சொன்னார் புத்தர். அதை கேட்டுட்டு இந்த மாத்யமிகனே அவன் என்ன பண்ணா, அப்படியே ஏத்துட்டு போயிட்டான், அப்படியே ஏத்துட்டு போயிட்டான். அதனால அவன் வந்து சர்வசூன்யவாதி. அவன் அப்படியே ஏதாவது கேள்வியே கேட்கலையோ இல்லையோ, கேள்வியே கேட்காதனால அவன் வந்து இதுவாயிட்டான், மாத்யமிகன் ஆயிட்டான்னு சொன்னான். ஆனால் யோகாச்சாரம் தான், அவன் வந்து கேள்வி கேட்கிறான். அவன் என்ன கேக்குறான், இந்த மாதிரி நீங்க இப்படி சொல்றாரு, சர்வசூன்யம் எல்லாமே சூன்யம் சொல்றாரு, நான் எல்லாத்தையுமே சூன்யம் தெரிஞ்சுக்கணும்னு வச்சுக்கோங்க, அதுக்கு ஞானம் வேணுமா வேண்டாமா, ஞானம் இல்லாம சூன்யம்னு நான் எப்படி அறிந்து கொள்ள முடியும், ஞானம் இருந்தாலும் தெரிஞ்சுக்க முடியும், அதனால சர்வம் சூன்யம் நீ சொன்னியானாக்கா அதை அப்படியே எப்படி எதுக்க முடியும் அப்படின்னு அவன் கேட்டான். அதனால ஆச்சாரியர் சொன்ன சூன்யத்துவத்தையும் ஒத்துண்டான், சூன்யவாதத்தையும் ஒத்துண்டுட்டு அதுல யோகம் சேர்த்து விட்டான். என்னது, ஞானம்னு ஒண்ணு இருக்குது, அதனால விஞ்ஞானாத்மவாதின்னு அவனுக்கு பேர். ஆகவே அத சொன்ன உடனே அதை அங்கீகரிச்சார், அவர் புத்தர் அங்கீகரிச்சார். நீ சொல்றது சரிதான், சரி விஞ்ஞானத்தையும் ஒத்துக்கலாம், விஞ்ஞானம் ஒன்றி இருக்கட்டும், மீதி எல்லாம் சூன்யம் அப்படின்னு சொன்னார். அதனால யோகாச்சாரன் அவனுக்கு தேவை. அதுக்கப்புறம் இந்த சௌத்ராந்திகன் வந்தான், நீ வந்து விஞ்ஞானம்ன்றத ஒத்துக்கிற, சூன்யன்றதையும் ஒத்துக்கிற, அதுவும் இருந்துட்டு போட்டோம், ஆனால் லோகத்துல நம்ம அயம் கடக அயம் பட்டக இதம் வஸ்திரம் அப்படின்னு பிரயோகம் இருக்கா இல்லையா, இவ கடக பட்டகான்னு நம்ம பார்த்தோம் தானே இருக்கோம், இந்த வஸ்துக்கள் எல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்க, அது இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும், வஸ்து இல்லைன்னு சொல்ல முடியாது இல்லையா, நேர பார்த்துட்டு இருக்கவே ஒண்ணு வேணா பண்ணலாம், பாஹ்ய வஸ்து வெளியில பாக்குற வஸ்துக்கள் எல்லாம் இருக்கு, ஆனால் அந்த வஸ்துக்கள் உண்மையிலேயே நம்மளால அனுபவிக்க முடியாது, அது ஞானத்தினால கிரகிக்கப்பட்டு நம்மளால தெரிஞ்சுக்கப்படுறது, அதனால அனுமானிக்க முடியும், பிரத்யமா பார்க்க முடியாது அப்படின்னுட்டு சௌத்ராந்திகன் சொல்றான். புரிஞ்சுக்கோங்க, வெறும் ஒண்ணுமே இல்லைன்னு முதல் தத்துவம், ஞானம் இல்லாம ஒண்ணுமே இல்லைன்னு தெரிஞ்சுக்க முடியாது, ஆனா ஞானம் இருக்கணும் அப்படின்னு சொன்னான். அதனால ஞானம்னு இப்போ புத்துண்டா, அதன் பிறகு ஞானம் இருக்கு, ஆனா லோகத்துல பிரயோகம் இருக்கா இல்லையா, கடமகம் ஜானாதி கடமகம் சம்வேத்னி அப்படின்னு பிரயோகம் இருக்கு, நான் கடத்தை தெரிந்து கொள்கிறேன், நான் கடத்தை புரிந்து கொள்கிறேன், அறிந்து கொள்கிறேன், எத்தனை இருக்கு இந்த மாதிரி பிரயோகம் லோகத்துல இருக்கே, அது இருக்கிற சமயத்துல அந்த கடத்தல்கள் இல்லை அப்படின்னு எப்படி சொல்ல முடியும், அவைகளும் இருக்கு இருக்கு, ஆனால் அவைகளை பிரத்யட்சமா பார்க்க முடியாது, ஞானத்தினாலதான் அதை பார்க்க முடியும், அதனால அனுமானத்தினாலதான் அதை பார்க்க முடியும்னுட்டு சௌத்ராந்திகன் சொல்றான். சௌத்ராந்திகன் அதை சொன்னான், அவர் அதை ஒத்துண்ட. கடைசியில வைபாஷிகன் வரான், அவன் என்ன பண்றான்னாக்க, இது வந்து அனுமானத்தினால வெளியில இருக்கக்கூடிய கடப்படாதிகள் வஸ்துக்கள் இருக்கு, அவைகளை வந்து தெரிஞ்சுக்க முடியும்னு நான் சொல்றான். அனுமானம்னா எப்படி வந்து தெரியுமோ, பிரத்யக்ஷத்தினால எதை நாம தெரிஞ்சுக்கிறோமோ அதை தான் அனுமானிக்க முடியும். பிரத்யக்ஷத்தினால தெரிஞ்சுக்காத விஷயத்தை எப்படி அனுமானம் பண்ண முடியும்? ஒத்தன் தலிக பண்றவள்ல போறான், மடப்பள்ளியில போய் அங்க வந்து அடுப்பு மூடுறது, அடுத்து எரியத்தை புகை வர்றது, நெருப்பு இருக்குது. அப்ப அவனுக்கு தெரியுது எங்க எங்க புகை இருக்கோ அங்கங்க நெருப்பு இருக்கும் அப்படின்னு அவன் தெரிந்து கொடுக்கிறான். அதன் பிறகு வீதியில போறான், அப்ப மலைமையில புகை வர்றது இப்ப ஏற்கனவே பார்த்துட்டான். பிரத்யக்ஷமா சம்பந்தம் இருக்கு, புகைக்கும் இதுக்கும் இது இருக்கு, நெருப்புக்கும் சம்பந்தம் இருக்குன்னு தெரிஞ்சு விட்டுருவான். அதனால அவனுக்கு மனசுல தோணிடுறது நெருப்பு இல்லாம புகையாது, அதனால பர்வதத்துல நெருப்பு இருக்குன்னு அனுமானம் பண்றான். அதனால பிரத்யக்ஷமா எதை தெரிஞ்சுக்கிறோமோ அததான் அனுமானத்தால அனுமானம் பண்ண முடியும். ஆகையினால பிரத்யக்ஷத்துல வஸ்து இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? பிரத்யக்ஷத்துல வஸ்து இல்லைன்னு சொல்லவே முடியாதே. ஆகையினால பிரத்யக்ஷத்தினாலேயே நம்ம அறிந்து கொள்ள முடியும் அப்படின்னு வைபாஷிகம் சொல்றோம். அதனால இந்த கடப்படாதி வஸ்துக்கள் எல்லாம் இருக்கு, அதை பிரத்யக்ஷத்தினால அறிந்து கொள்ள முடியும். இது வைபாஷிக தத்துவம். சௌத்ராந்திகன் பிரத்யக்ஷத்தினால தெரிஞ்சுக்க முடியாது, கண்ணால அறிந்து கொள்ள முடியாது. நம்ம கண்ணால அறிஞ்சுக்கிறோம்னு நினைக்கிறோமே அதுவே அது பிரமை, பிரமையினாலதான் அது வருது. உண்மையிலேயே நம்ம அனுமானத்தினாலதான் அறிந்து கொள்கிறோம். நம்ம இப்ப எதை பார்க்கிறோமோ அது ஞானத்துல அந்த வஸ்து சமர்ப்பிச்சுடுறது தன்னுடைய ஆகாரத்தை, அந்த ஞானமானது நமக்கு வெளிப்படுறது. இது கடம் இது படம் அப்படின்னு தெரியுது. ஞானத்தினாலதான் அனுமானிக்கிறோம். ஆகவே அனுமானிக்கம்தான் அது அப்படின்னு அவன் சொல்றான். இவன் விஞ்ஞானாத்மவாதின்னு பேர் யோகாச்சாரம். பிரத்யக்ஷமோ அனுமானமோ ரெண்டுத்தினாலையும் வெளி வஸ்துவே எடுக்கவே முடியாது. ஞானம்தான், வெறும் ஞானம்தான் இது கடம் இது படம் நமக்கு தெரியுது. வெறும் ஞானாகாரம் தான் அது. ஞானாகாரம் கடாகாரம் ஒன்னு தனியா கிடையாது, பட ஆகாரம் அப்படின்னு தனியா கிடையாது. அதனால எல்லாமே ஞான ரூபமா தான் இருக்கு. ஞான ரூபமா இருக்கிற விஷயத்த போய் நீங்க வந்து பாஹ்ய வஸ்து வெளியில இருக்கக்கூடிய வஸ்து அதை பிரத்யக்ஷத்தினால கிரகிக்கிறேன், அனுமானத்தினால அனுமானம் ஊகிக்கிறேன் அப்படின்லாம் சொல்றதெல்லாம் தப்பு. அதனால விஞ்ஞானம் ஒண்டிதான் இருக்குது. அதனால விஞ்ஞானாத்மவாதின்னு அவனுக்கு பேரு யோகாச்சார். மார்ஜினிக்கிதான் இதெல்லாம் கிடையவே கிடையாது, எதுவுமே கிடையாது. வஸ்துவும் எந்த வஸ்துவும் கிடையாது, ஞானமும் கிடையாது, துச்சம் எல்லாம் ஒண்ணுமே துச்சமா இருக்கு. துச்சம்னா எதுவுமே இல்லாம இருக்கிறது, எதுவுமே இல்லாம சர்வசூன்யம், சர்வம் சூன்யம் அப்படின்னு சொல்றது. இந்த சர்வம் சூன்யம் சொல்றதுதான் முக்கியமான புத்த மதம் அப்படின்னு மாத்தியமிகன் சொல்றோம். எப்படி நாலு விதமான பௌத்தர்கள், அதுல நமக்கு எல்லாம் தெரியும் அசோக சக்கரவர்த்தி அவர் வந்து பிரவர்த்திச்ச அப்படின்னு. அசோக சக்கரவர்த்தி இந்த மாதிரி புத்த மதத்தை பிரச்சாரம் பண்ணார், என்னவோ கலிங்க யுத்தத்துல போய் பாக்குற ஒரே இதுவாச்சு, எவ்வளோ ஹிம்சை ஜீவஹிம்சை, அதனால ஜீவஹிம்சை இருக்கிறதுனால ஜீவஹிம்சையே பண்ணக்கூடாது அப்படின்னு யுத்தத்தையே விட்டுட்டாருவர் அப்படின்லாம் சொல்ற கதையெல்லாம் சொல்றோம் நம்ம, எத்தனையோ பாக்குறோம். அதெல்லாம் தப்பு. ஏன்னா ஒரு யுத்தம் அப்படி க்ஷத்திரியனுடைய தர்மம் அது. பெருமாள் நிறைய சொல்றாரு கீதையில, அவாவாளுடைய தர்மத்தை விட்டுட்டு போலாமா? ஒரு சிக்ஷை பண்றது க்ஷத்திரியனுடைய தர்மம் அது. அதை போய் நான் விட்டுட்டு நான் எதுவும் பண்ண மாட்டேன்னு சொன்னாக்கா தப்பு தானே அது. அதான் போட்டோம். அவர் அந்த அசோக சக்கரவர்த்தி ஆசிரியச்ச மதம் பௌத்த மதம், அது ஹீனயானம் அப்படின்னு சொல்றோம். அதே கனிஷ்கர்னு பிற்காலத்துல வரோம், அந்த ராஜா யூஸ் பண்ணதுதான் உபயோகப்படுத்தின மதம்ன்றது மகாயானம் அப்படின்னு சொல்ற. இவன்னா பெரிய பெரிய தர்ம கீர்த்தி, அந்த மாதிரி யோக சங்கரனோ நிறைய பேர்லாம் இருக்கா, பெரிய பெரிய பண்டிதர்கள் இருக்கா. அந்த பண்டிதர்கள்லாம் பௌத்த மத கோட்பாடு அவ்வளவு நன்னா சாதிச்சவர். வெறும் தத்துவத்தை ஒண்ணுமே இல்லைன்றத அனாயாசமா சாதிச்சவா, அவ்வளவு தர்க்கவாதம் பண்றா. அவ பிரமாண வார்த்தைக்கு ஒன்னே ஒரு புஸ்தகம் இருக்கு சம்ஸ்கிருதத்துல, அதுல அற்புதமான விஷயங்கள் எல்லாம் இருக்கு. இவர் புத்தர் சொன்னதெல்லாம் பிராகிருதத்துல இருக்குது, அதான் வந்து பிடகம் அப்படின்னு சொல்லுவா, அந்த மாதிரி கிரந்தங்கள் அது இருக்கு. அதெல்லாம் இப்படி நாலு விதமான பௌத்தர் இருக்கா. இந்த நாலு பேர்ல முதல் மூணு பேர் இருக்கா பாருங்க, ஒருத்த வந்து பிரத்யக்ஷத்தினால தெரிஞ்சுக்க முடியும்னா வெளி வஸ்துக்களை, இன்னொருத்தன் அனுமானத்தினாலதான் சொன்னா, இன்னொருத்தன் விஞ்ஞானம்னு சொன்னான். எல்லாருமே அந்த மூணு பேரும் என்ன ஒத்தன் இருக்கானாக்க, சர்வம் க்ஷணிகம் அப்படின்னு சொல்றாங்க. எல்லாமே க்ஷணிகம் தான், ஒரு க்ஷணம் தான் இருக்கு. வஸ்துன்னு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு க்ஷணம் தான் இருக்கு, அதுக்கு மேல எதுவுமே கிடையாது. என்ன ஒரு க்ஷணம் தான் இருக்கு அப்படின்னு சொல்றோம். இதுக்கு ஒரு உதாரணம் நான் சொல்றேன். இவோ வீதியில யாரோ போறா, ஒருத்தன் கேக்குறான் யார் இது போறது அப்படின்னு கேட்டான். அதுக்கு இன்னொருத்தன் பதில் சொன்னான், ஒரு அழகான இளமையோட கூடின கன்னியா பொண்ணு போறா அப்படின்னு சொன்னான். இப்ப இதுல பார்த்தோம், ஒரு பெண் போகிறாள், கன்னியா பெண் போகிறாள், இளமையானவள் போகிறாள், அழகானவள் போகிறாள், எத்தனை சேர்ந்திருக்கு இதுல, ஒண்ணு அப்படின்னு சங்கே வந்துருக்கு எண்ணிக்கை. இளமை அப்படின்றதுனால அவளுடைய யௌவன தசா அது சொல்லப்பட்டிருக்கு. கன்னிகான்றதுனால இன்னும் விவாகம் ஆகல அப்படின்னு சொல்லிருக்கு. அழகா இருக்கான்றதுனால அவருடைய ரூப லாவண்யம் சொல்லப்பட்டது. செல்கிறாள் போகிறாள் அப்படின்னு சொன்னாக்க கவனக்கிரியா இருக்கு, அவகிட்ட ஒரு கிரியா இருக்கு, நடக்கிறா அப்படின்னு கிரியா இருக்கு. இது அத்தனையும் சேர்ந்துதான் ஒரு பெண் போகிறாள் அப்படின்னு. இதுல யௌவனம் அந்த மாதிரி நடக்கிறது, கிரிய வினை மரி ஏகத்துவம் அழகு இதெல்லாம் அந்த உடம்ப உடம்புல சேர்ந்து. நீங்க அந்த உடம்புல என்ன இருக்கு, அந்த உடம்ப வச்சுதான் சொன்னோம், உடம்ப வச்சுதான் சொன்னோம், அழகான முகம், அழகான உடம்பு அப்படின்னு சொல்லிட்டோம். இப்ப அழகான உடம்புன்னு சொன்னா கூட அந்த அழகான உடம்புல ஒரு சின்ன காயம் பட்டிருக்கு, சின்ன காயம் பட்டிருக்கு, மூஞ்சில காயம் பட்டிருக்கு, காயம் பட்டவன மூஞ்சில ரத்தம் தான் வழியிறது, இதுவா இருக்கு. அப்ப பார்த்தா அந்த அழகு எங்க போச்சு இப்போ? அப்ப நாம என்ன சொல்லுவோம், அது எப்படி இருந்த பொண்ணு இவ்வளவு கோரமா போயிடுச்சு, அது என்ன மனோபாவம், ஒரே முகம்தான், முதல்ல பழவழவழன்னு ரொம்ப அழகா இருந்தது மூஞ்சி, இப்ப சின்ன காயம் பட்டிருக்கு, காயம் பட்ட உடனே ஐயோ இந்த குழந்தை மூஞ்சி அவரம் ரொம்ப அப்படி கோரமா போயிடுச்சு அப்படின்னு. அதாவது என்ன அர்த்தம், மாறுதல் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாறுதலை வச்சுட்டுதான் நாம வந்து எல்லாத்தையும் கணிக்கிறோம். அதனால இவன் என்ன சொல்ற, மாறுதல் உண்டிதான் நிலையா இருக்கு. மாறுதல் மாறுதல்னாக்க பரிணாமம், நம்ம சொல்றது பரிணாமம் சொல்றோம். அத்வைதிகள் அதை விவர்த்தம் அப்படின்னு சொல்ற. மொத்தத்துல இந்த மாதிரி மாறுதல் தான் இருக்கு. இப்ப இந்த பெண் அழகானவள் அப்படின்னு சொல்றோம், இந்த பெண் அழகானவள்னாக்க அழகானவள் சொல்லச்ச, அந்த அழகான பெண் எப்படி உங்களுக்கு தெரிஞ்சது? நம்ம ஒரு வரையறை வச்சுட்டு இருக்கோம், அழகுன்னா எப்படி எப்படி இருக்கணும், அழகு அழகு இல்லைன்னாக்க அது இப்படி இப்படி இருக்கணும், இந்த மாதிரி ஒரு வரையறை வச்சுட்டு இருக்கோம். அதுலயும் ஒரு சுவாரஸ்யம் பார்த்துக்கோங்க, இந்த உடம்பு நம்ம பாஞ்ச பௌதிக தேகம் அப்படின்னு சொல்றோம், அஞ்சு பூதங்களால் ஆனதுன்னு. இந்த பௌத்தம் வந்து ஆகாசத்தை ஒத்துக்கல, ஆகாசத்தை தனியா ஒத்துக்கவே இல்லை, நாலுதான் ஒத்துட்டு இருக்கான், பிருத்வி ஜலம் தேஜஸ் வாயு இந்த நாலுதான் ஒத்துட்டு இருக்கான். இந்த நாளும் சேர்ந்து இருக்கிறது தான் இந்த உடம்பு அப்படின்னு. ஏன்னா உடம்புல தேஜஸ் இருக்கு, உடம்புல பிராணாபானம் யான உதான சமானம் இருக்கு, அதே மாதிரி ஜலம் இருக்கு திரவம், அத மாதிரி பிருத்வி அதனுடைய வாசனை பார்த்திவம் அது இருக்கு, இந்த நாளும் சேர்ந்து இருக்கிறது அப்படின்னு சொன்னான். நாளும் சேர்ந்து இருக்கிறது தான் இந்த உடம்பு, எல்லாரும் அதான் ஒத்துக்கிறோம், அது பஞ்ச பஞ்சபூதங்கள் நாம சொல்வோம், அவன் நாலு அப்படின்னு சொல்றான். இந்த நாளும் தனித்தனியா பிரிச்சிருங்க, அந்த உடம்புல இருந்து தனித்தனியா பிரிச்சிருங்க, இது பிருத்திவிய தனியா எடுத்தாச்சு, ஜலத்தை தனியா எடுத்தாச்சு, அத மாதிரி தேஜஸ்தை தனியா எடுத்தாச்சு, வாயுவ தனியா எடுத்தாச்சு. அப்ப என்ன இருக்கும் அங்க? ஒண்ணுமே இருக்காது, ஒரு பிண்டம் இருக்கும். அப்போ இந்த நானும் ஒன்னா சேர்ந்திருக்கச்ச அதுக்கு நம்ம பேர் வச்சுட்டோம், அழகான பெண், அழகான ஆண், அழகான குழந்தை அப்படின்லாம் நம்ம பேர் வச்சுக்கிறோம். ஆனால் அது நினைச்சுக்கோங்களேன், எல்லாத்தையும் தனியா பிரிச்சுட்டோம்னாக்க அது அத்தனையும் போயிடும். அதனால ஒரு மாறுதல், இந்த மாதிரி ஒரு சேர்க்கை இருந்ததுன்னாக்க நாலு சமுதாயம், நாலு வஸ்துக்களுடைய இசைதான் சமுதாயம் அதிகம்னே பேர் இருக்கு. நாலு வஸ்துக்களுடைய சமுதாயம், அணுக்களுடைய சமுதாயம், அந்த அணுக்க பரமாணுக்கள் இருந்து உண்டான வஸ்துக்கள் இருக்கு பாருங்க, அதனுடைய சமுதாயம், இதை வச்சுதான் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. அதுவே நாங்க ஒத்துக்கலையே, என்ன மாறிண்டே இருக்கு? மாறிண்டே இருக்கிற விஷயத்துல இதை எப்படி ஏத்துக்க முடியும்? அதனால எதுவுமே நிலையற்றது. இன்னொரு உதாரணம் சொல்றாப்பா, ஒரு மரச்சேர் நம்ம வாங்கி வச்சோம், மரத்தினாலான ஆசனம் சேர், அதை வாங்கி வச்சிருக்கோம். நான் நாலு வருஷம் வெளியே வாங்கினு வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு என்ன ஆகுது? அது கொஞ்சம் ஆடுறது, கொஞ்சம் உளுத்து போயிடுறது, அப்புறம் இன்னும் ரெண்டு மாசம் கழிஞ்சு மூணு மாசம் கழிஞ்சு ஒரு கால் உடைஞ்சு போடுறது, இந்த மாதிரிலாம் வருது. அது லோகத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ இந்த சேர் மர நாற்காலி இது வந்து இந்த மாதிரி உளுத்து போறதோ கீழே விழுறதோ அதெல்லாம் ஒரே நாள்ல ஆச்சா? ஒரே நாள்ல அது ஆகலையே. அது என்னைக்கு நம்ம வாங்கினோமோ, புதுசா வாங்கின்னு வருதோ பாக்குறதுக்கு ஆச்சரியமா இருக்கு. ரெண்டு நாள் உட்காண்டோம், பழக பழக பழக அது தேய ஆரம்பிக்கிறது. ஒவ்வொரு நாளும் ஏதோ மாறுதல் வந்துட்டே இருக்கிறது, ஒவ்வொரு நாளும் ஒரு மாறுதல் வந்துட்டே இருக்கு இந்த வசூல. அதனால மாறுதல் அப்படிங்கிறதுதான் இருக்கு ஒரு எந்த வஸ்துவா எடுத்திருந்தாலும். அதனால நீ ஜீவாத்மா அப்படின்னு சொன்னாலும் சரி, அல்லது ஒரு அச்சேதனம் அப்படின்னு சொன்னாலும் சரி, நீ எதை சொன்னாலும் இந்த இடத்துல என்ன இருக்கு அப்படின்னாக்கா மாறுதல் தான் இருக்கு, மறுபடியே இருக்கு, எதுவும் நிலையாவே நிக்கவே இல்லை. ஏதாவது நிலையா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப சொல்லலாம் இந்த ஆத்மா நித்தியம், இது நித்தியம், அது நித்தியம், இது அநித்தியம், அது அநித்தியம் அப்படின்னு விபாகம் பண்ணலாம். ஆனா அது மாதிரி பண்ணவே முடியாது. எல்லாம் எப்படி இருக்குன்னாக்க மாறிண்டே இருக்கு, அதனால புதுசு புதுசா உற்பத்தி ஆகிட்டே இருக்கான் ஜீவன், புதுசு புதுசா வஸ்துக்கள் உற்பத்தி ஆகின்றது. இது எப்படி இது சொல்ல முடியும்? இத மாதிரி ஏதாவது உண்டா அப்படின்னா அதுக்கு அவ பதில் சொல்றான். ஏன்னா நம்ம என்ன எப்படி பாக்குறோம், நான் நாராயணன், நான் பிறந்தேன், இப்ப எனக்கு அந்த பழைய அண்ணியிலிருந்து எனக்கு ஞாபகம் தெரிஞ்சதுல இருந்து என்ன பரியந்தம் எல்லாம் நான் வரிசையா சொல்றேனா இல்லையா? நான் பிறந்தேன், நான் வளர்ந்தேன், நான் படித்தேன், நான் கல்யாணம் நின்றேன், நான் உத்தியோகம் போறேன், நான் குழந்தை போறேன், இது அத்தனையுமே எனக்கு வரிசையா வரதா இல்லையா? இந்த சந்தானம் இருக்கே ஞான சந்தானம், அதனால நான் நிச்சயமா இருந்தா தானே இதெல்லாம் வர முடியும். நான் புதுசு புதுசா வரேன்னு சொன்னா எப்படி அப்படின்னு ஒரு கேள்வி வர முடியும். அதுக்கு அவன் அதுக்கு பதில் சொல்றான், அப்படி கிடையாது, நமக்கு தெரிய மாட்டேன்றது, நமக்கு தெரியல. எப்படியானால் ஒரு நாற்காலி வாங்கினாக்க அது நித்தியப்படி மாறுதல் அடைஞ்சிட்டு ஒரு நாள் உடைஞ்சு போறது கம்ப்ளீட்டா. அத நம்ம வந்து இன்னைக்கு உடைஞ்சு போயிடுதுன்னு சொல்றமே தவிர்த்து அது ஆரம்பத்திலேருந்து உடஞ்சுட்டே வருது, கொஞ்சம் கொஞ்சமா அது தேஞ்சுட்டே வருது, அது பழசாயிட்டு வருது அப்படின்னு நம்ம அது கண்டுக்கல. என்னைக்கு உடையிறதோ இத்தனை நாள் உழைச்சது இன்னைக்கு உடஞ்சு கொடுத்து அப்படின்னு நம்ம சொல்லிவிடுறோம், நமக்கு தெரியல. அது அத மாதிரிதான் எல்லா வஸ்துவும் அப்படிதான் இருக்கும், ஆத்மாவும் அப்படிதான். க்ஷணிக்கம், இதோ போன க்ஷணத்துல இருந்த நாராயணன் இந்த க்ஷணத்துல இல்ல, இந்த க்ஷணத்துல இருக்க போற நாராயணன் அடுத்த க்ஷணத்துல இல்ல. க்ஷணிகவாதிகள் எல்லாமே க்ஷணிகமாவே இருக்கு, எல்லாமே க்ஷணிகம்தான், எதுவுமே நித்தியம்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. இப்படி நித்தியமே இல்ல, எல்லாம் க்ஷணிகமா இருக்கு, இப்படிப்பட்ட க்ஷணிகமான வஸ்துவோட போய் நமக்கு பிடிப்பு இருக்கே, இந்த வஸ்து எனக்கு பிடிக்கும், நானே க்ஷணிக்கணும், நானே க்ஷணிக்கனா இருக்கிறது, க்ஷணிகமான ஒரு வஸ்துல எனக்கு எதுக்கு ஆசை வரணும், அதனால எனக்கு இது தேவையில்லையே. இந்த மாதிரி சிந்தனையை விட்டு வெளியில வரணும். வேண்டாம், எல்லாம் க்ஷணிகங்கள், வெறும் ஆத்மான்றது ஞானம் தான். அந்த ஆத்மான்றது ஞானம் கூட என்ன பண்றது அப்படின்னாக்க, அதுக்கு அவ சொல்ற இது வந்து க்ஷணிகம் தான், ஆனால் நமக்கு தெரியல இது, இதனுடைய சந்ததி. சந்ததினாக்க தொடர்பு, தொடர்பு. இப்ப நம்ம சித்தாந்தத்திலேயே ஒன்னு சொல்லியிருக்கோம், நம்ம வேதாந்தத்திலேயே அப்படின்னு நம்ம ஒத்துட்டு இருக்கோம் இல்லையோ, பிரவாகத்தை பாக்குறோம் கங்கையில அப்படியே போனா அப்படி வேகமா அடிச்சுட்டு போறது, ஒரு இடத்துல பாக்குறோம் சுழி இருக்கு, அந்த சுழி இருக்கே அப்படியே பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி சுத்தின்ற மாதிரி இருக்கும், ஆனா ஒரே ஜலமா இருக்குது, அங்க ஜலம் மாறிண்டேதான் இருக்கு, ஏன்னா பிரவாக நிச்சயம்ன்றோம். வஸ்துவும் அப்படிதான், ஒரு மண் இருக்கு, மண் கடமா மாறித்து, கடம் கபாலங்க கபாலமா மாறுது, கபாலம் கபாலிக்கையாக திருப்பி மண்ணா மாறுது, இப்படி மாறிண்டே இருக்கு, இதுதான் பிரவாக நிச்சயம். அசேதான வஸ்துக்களுக்கு எல்லாம் பிரவாக நிச்சயம் அப்படின்னு நாமளும் சொல்லிட்டு இருக்கோம். சுவாமி தேசிகன் வந்து சேமத்ரகத்து திரேசாரத்துல தத்துவத்திரைய சிந்தனாதிகாரத்துல இதை சாதிச்சிருக்க, அதனால பிரவாக நிச்சயம்ன்றது நம்ம சித்தாந்தத்திலே இருக்கு. அவன் பௌத்தன் என்ன சொல்றான்னாக்க, இந்த பிரவாக நிச்சயம் நீ சொல்ற, நாங்க அப்படி சொல்லல, சந்ததி இருக்குன்றோம், சந்தானம் தொடர்பு, அதாவது முன்னாடி இருந்த கிடம், போன கணத்துல இருந்த கிடம், அதனுடைய தொடர்பு அடுத்த கணத்துல வருது, அது இன்னொரு கடமா, இன்னொரு கடம், இன்னொரு கடம், இன்னொரு கடம், ஒவ்வொரு கணத்திலையும் நவம் நவம் வஸ்து, புதுசு புதுசான வஸ்து வருது, ஆனா அதனுடைய சந்ததி வந்து தொடர்பு மூட்டி கொடுக்கறது. அந்த மாதிரிதான் ஆத்மா விஷயத்திலையும் ஆத்மா கூட இதே மாதிரி ஒரு சந்ததியை உடையதா இருக்கு. சந்ததியை உடைச்சதா இருக்கிறதுனால எங்க சித்தாந்தத்துல எல்லாம் சரியா போயிடுறது, எல்லாம் க்ஷணிகம் தான். இதுல நீங்க வந்து முதல்ல நாலு விதமான பிரதிவின்னு சொன்னோம் வச்சுக்கோங்க, அதுல நாலு விதமான அணுக்கள் இருக்கு. பிருதிவி அணு, அதாவது என்னன்னா இந்த இது சொல்றோம் பாருங்க, பார்த்திவ அணுக்கள். பார்த்திவ அணுக்கள்ல என்ன இருக்கும் அப்படின்னாக்க, நாலு தர்மங்கள் இருக்கும்னு அவ சொல்ற, வாசனை இருக்கும், அந்த மாதிரி ரசம் இருக்கும், அந்த மாதிரி ரூபம் இருக்கும், அந்த மாதிரி ஸ்பரிசம் இருக்கும். பிருதிவி சம்பந்தமான பரமாணுக்கள்ல நாடு இருக்கு, வாசனை, அதாவது ஒண்ணு இல்லை நம்ம நேரம் பாக்குறது தான், இந்த பார்த்திவ வஸ்துக்கள்லாம் இருக்கு பாருங்க, அதை நம்மளால வாசனை கண்டுபிடிக்க முடியும், அத மாதிரி அதனுடைய ரசனை, அதுக்கு டேஸ்ட் என்ன இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும். மூணாவது அதனுடைய ரூபத்தை நமக்கு தெரிஞ்சுக்க முடியும். நாலாவது அது ஸ்பரிசமும் உண்டு. இது பார்த்திவ பரமாணுக்களுக்கு இருக்கக்கூடிய ஸ்வரூபம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது வந்து ஜலம், ஜலத்துல வந்து ரூபமும் தெரியாது, ரூபம்ன்றத வச்சுக்கல, வாசனை இருக்கு, ரசம் இருக்கு, அந்த மாதிரி ஸ்பரிசம் இருக்கு, இந்த மூணு அதுல இருக்கு அப்படின்னுட்டு, இந்த மூணு விதமான அணுக்கள் ஜல விஷயத்துல மூணு இருக்கு அப்படின்னு அவர் சொல்றார். இந்த இதுல ஆப்தியம் அப்படின்னு சொல்றாரு, ரூபம் இருக்கு, ரசம் இருக்கு, ஸ்பர்ஷம் இருக்கு, அதான் தொட முடியும், ஜலத்தை தொட முடியும், ஜலத்தை பார்க்க முடியும், ரூபம், அந்த மாதிரி ஜலத்தினுடைய ரசம் இருக்கு, வாசனை மாத்திரம் அவ வேற மாதிரி சொல்லிடுறா. ஜலத்துக்கு சொதக வாசனை கிடையாது, ஆனால் நம்ம வந்து ஏலக்காய் சேர்த்தோம்னா ஏலக்காய் வாசனை வருது, சீரகத்தை பார்த்தா சீரகம் போட்டா அது வாசனை வருது, அதனால அதனுடைய ஒரு பார்த்திவ வஸ்து சேர்ந்ததுனால அது வருதுன்னு நம்ம கூட தான் ஒத்துக்கிறோம். அதனால இந்த ஜலத்தினுடைய பரமாணுக்கள்லாம் இத மாதிரி இருக்கு, ரூபம், ரசம் ஸ்பரிசம் இது மூணும் ஜலத்தினுடைய பரமாணுக்களா இருக்கு. அதே மாதிரி தேஜஸ்ல என்ன இருக்குன்னாக்கா ரூபம் இருக்கு, ஸ்பரிசம் இருக்கு, பிரகாசிக்கிறது அதையும் பார்க்கிறோம். அது மாதிரி ஸ்பரிசம் இருக்கு, தொட முடியும். ஏன் நகை இருக்கு, சொர்ணம் முதலானவைகள்னா அது பிரகாசிக்கிறது, ரூபம் இருக்கு, அது தொட முடியும். அதுக்கு ரசனை இல்லை, அதை நம்ம சாப்பிட்டு பார்த்தோம், வாயில போட்டோம் டேஸ்ட் இருக்குமா, அது கிடையாது. அதனால இந்த ரெண்டு தான் இருக்கும். அதுல வாயுல ஸ்பரிசம் உண்டு இருக்கும், ரூபமும் கிடையாது, ரசமும் கிடையாது, இதுவும் கிடையாது, கந்தமும் கிடையாது. இந்த மூணு இல்லாம இது உண்டு இருக்கும். அதனால இப்போ நாலு விதமான பரமாணுக்கள், பிரதிதி பரமாணுக்கள், அதுல நாலு குணங்கள் இருக்கு. ரூபம், ரசம், ஸ்பரிசம், கந்தம், நாலு இருக்கும். தேஜ இது ஜலத்துல மூணு இருக்கும், ரூபம், ரசம், ஸ்பரிசம் இருக்கும். தேஜஸ்ல ரூபமும் ஸ்பரிசமும் இருக்கும், வாயுவில ஸ்பரிசம் மாத்திரம் இருக்கும். இந்த நாலு நாலு பரமாணுக்கள், நாலு பரமாணுக்கள்ல நாலு தர்மங்கள், ஒவ்வொன்னுத்துக்கு ஒவ்வொன்னு ஒண்ணு இருக்கு, ஒன்னொன்னு ரெண்டு இருக்கு, இன்னொன்னு மூணு இருக்கு, இன்னொன்னு நாலு இருக்கு, இந்த மாதிரி இருக்குன்னு இருக்கார். இது அத்தனையும் இந்த பரமாணுக்கள்லாம் ஒன்னா சேர்ந்துச்சு, ஒன்னா சேர்ந்துட்டு இது என்ன பண்ணுச்சுன்னாக்கா ஒரு பிரதிதி, முதல் இந்த அணு பரமாணுக்கள்லாம் பிரதிவி பரமாணுக்கள் ஒண்ணு சேர்ந்து பிரதிவி அப்படின்னு ஒரு போதத்தை உண்டு பண்றது. அந்த மாதிரி ஜல பரமாணுக்கள் ஒன்னா சேர்ந்து ஜலம் அப்படிங்கிற ஒரு போதத்தை உண்டு பண்றது. அந்த மாதிரி தேஜஸ் ரெண்டு இருக்கிறதுல அந்த ரெண்டு பரமாணுக்கள் ஒன்னா சேர்ந்து தேஜஸ் உண்டு பண்றது. அதன் பிறகு இந்த கடைசி வாயு, அது ஸ்பரிசம், அந்த பரமாணுனால வாயுவானது உற்பத்தி ஆகுது. இத வந்து இவன் அதை உத்தன் இருக்க. இப்ப இதனால முதல் சமுதாயம், முதல் சமூகம் எதுனாக்க இந்த பரமாணுக்களுடைய கூட்டு, பரமாணுக்கள் சேர்ந்து உற்பத்தி பண்றது. அதனால இது மூணு, இன்னொன்னு ரெண்டு, இன்னொன்னு ஒண்ணு. இந்த பரமாணுக்கள் சேர்ந்து ஒவ்வொரு இதுவும் பிரதிவி உண்டு உற்பத்தி ஆறுது, ஜலம் உண்டு உற்பத்தி ஆறுது, தேஜஸ் உற்பத்தி ஆறுது, வாயு உற்பத்தி ஆறுது அப்படின்னு சொல்றாங்க. அதன் பிறகு இந்த பிரதிவி, ஜலம், தேஜஸ், வாயு இந்த நாளும் சேர்ந்து சரீரம், இதோ நம்ம பிரபஞ்சத்துல பாக்குறோமோ இல்லையோ, இவைகளையெல்லாம் அது உற்பத்தி பண்றது, இவைகளெல்லாம் உற்பத்தி பண்றது. இதெல்லாம் எப்படி வருது? முதல்ல பரமாணு சங்காதம், பரமாணுன்ற சமுதாயம் இருக்கு பாருங்க, அதுலேருந்து முதல்ல உற்பத்தி ஆச்சு, அது பிரதிவி முதலானவைகள்லாம் உற்பத்தி ஆயிடுச்சு. அப்புறம் அந்த பிரதிவி சங்காதங்கள், இந்த பிரதிவி முதலானவைகள்லாம் சேர்ந்து பூதங்கள், இந்திரியங்கள், இவைகள்லாம் ஒன்னா சேர்ந்து சரீரம் அப்படின்னு உற்பத்தி ஆகுது. எப்படின்னு இதுதான் பிரபஞ்சமே இப்படிதான் உற்பத்தி ஆகுது. ரெண்டு விதமான சமுதாயத்தை வந்துருக்கார். பரமாணுக்களுடைய சமுதாயம், பரமாணுக்களுடைய சமுதாயம் ஒண்ணு, அப்புறம் பூதங்களுடைய சமுதாயம் ரெண்டு. இந்த ரெண்டு சமுதாயத்திலிருந்துதான் இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறது உற்பத்தி ஆறுது. அதனாலதான் பௌதிக பொருட்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம், இதெல்லாம் பௌதிகங்கள், பூதங்கள் இருந்து உற்பத்தி ஆனதுனால பௌதிகம் இது அப்படின்னு நம்ம சொல்றோம். அது அப்புறம் இந்த இந்த உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய நம்ம சொல்றோம் இல்லையோ, அகம், நான் கிரகிக்கிறேன், நான் அறிந்து கொள்கிறேன் அப்படின்னு ஒருத்தன் தெரிஞ்சுக்கிறான் பாருங்க, அவன்தான் ஆத்மா அப்படின்னு பேர். அந்த ஆத்மா கூட வெறும் அப்ப சொன்னமே ஞான ஒண்டிதான், ஞான ஒண்டிதான் ஆத்மா. இந்த விஷயத்துல அத்வைதிகள், சாங்கியர், இந்த பௌத்தர் மூணு பேரும் ஒண்ணுதான். அதனாலதான் சுவாமி தேசிகனோ எம்பெருமானாரோ என்ன பண்றாருன்னா பிரச்சன்ன பௌத்தால்னு அத்வைதிகளை வைக்கிறார். சாங்கியன பிரச்சன்ன பௌத்தான் வெய்யறது இல்ல. ஏன் வெய்யறது இல்ல? சாங்கியால இருக்கா இருக்கா புருஷார்த்தம் நித்தியம் அப்படின்னு சாங்கியால் ஒத்துட்டு இருக்கா. அதே மாதிரி புண்ணிய பாப்பங்கள் எல்லாம் ஒத்துட்டு இருக்கான், அவன் பிரதானத்தை உண்மையா ஒத்துக்கிறான், மூணு பிரமாணங்களா ஒத்துட்டு இருக்கான், உண்மையா ஒத்துக்கிறான், பொய்ய நம்ம சொல்லவே இல்லை. ஆனால் அத்வைதிகளும் பௌத்தால மாத்திரம் எல்லாமே பொய் அப்படின்னு ஒத்துட்டார். பௌத்தனால பரவாயில்ல எல்லாத்தையும் பொய்யன்னு ஒத்துட்டான். ஆனால் இந்த அத்வைதிகள் பிரம்ம சத்தியம் ஜெகன் நித்யான்னு சொல்லிட்டு போட்டார், பிரம்மத்தை ஒன்றி உண்மையா ஒத்துட்டு மீதி எதுவுமே இல்லை. அந்த பிரம்மத்துக்கு என்ன இருக்கு, வெறும் ஞானம் தான் பிரம்மம், அதுக்கு வேற ஒண்ணுமே கிடையாது, வேற ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டான். அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி அவருடைய தத்துவத்தை சொல்றார். அதனால ஞானம் தான் விஞ்ஞானம், விஞ்ஞானமே ஆத்மா, அது கூட சந்ததி தான் தொடர்பு. அவாடுக நான் நான் நான் நான் நம்ம சொல்ற மாதிரி அந்த ஞானத்தினுடைய சந்ததி, சந்ததினா பரம்பரை. முன்னாடி இருந்த ஞானம் இப்ப இல்லை, இப்ப இருக்கிற ஞானம் அப்புறம் இல்லை, இந்த ஞானம் தான் விஞ்ஞானம் தான் ஆத்மா. இந்த ஆத்மாதான் நம்ம வந்து சொல்றோம்னு, நான் இதை கிரகிக்கிறேன், நான் இதை அறிந்து கொள்கிறேன், நான் இதை செய்கிறேன் அப்படின்னா பிராந்தியினால அவன் சொல்லிட்டு இருக்கான். இதெல்லாம் போயிடுத்துனாக்க இந்த ஞானம் வந்துருத்தோம்னாக்க மோட்சம் வந்துடும் அப்படின்னுட்டு சொல்றான். அதனாலதான் அவன் என்ன ஒரு போடு போடுறா, இந்த பிரம இருக்கு பாருங்க, நான் ஆத்மா, நான் இதை செய்கிறேன், இது மாதிரி ஒரு அஞ்ஞானத்தினாலதான் லோக பிரவிற்த்தியே இருக்குது. லோகத்துல பிரவர்த்திக்கிறேன் நான் நித்தியம் நினைச்சிட்டு இருக்கான் ஒருத்தன், நான் நித்தியன்றது நான் நித்தியம் சொல்றதே பிராந்தி அப்படின்னுட்டு பௌத்தாளுடைய இதுவா இருக்கு. ரொம்ப அழகா இருக்கு இந்த விஷயத்துல. நாம என்ன சொல்றோம், என் உடம்புதான் நானு, நான் நித்தியமா இருக்கேன், உடம்பு நித்தியம் நம்ம நினைச்சுட்டு இருப்போம். பௌத்தன் என்ன பொறுப்போடு போட்டான், உடம்பு அனித்தியம், அந்த மாதிரி ஆத்மா கூட அனித்தியம் தான், அனித்தியமான ஆத்மாவை போய் நீ நித்தியம் நினைச்சுக்கிற, அதனாலதான் இந்த லோகத்துல இருக்கக்கூடிய விவகாரங்கள் எல்லாம் சரியா இருக்கு, நான் அந்த பாவம் பண்ணேன், அந்த பாவத்தினுடைய பலத்தை இப்ப அனுபவிக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆகையினால இந்த மாதிரி பௌத்தா இந்த மாதிரி தத்துவங்கள் ஒத்துருக்கா, இந்த தத்துவங்கள்னால எல்லாமே க்ஷணிகம்னு சொல்றா. இதுல இந்த க்ஷணிகத்துவம் எல்லாம் ஒத்துண்டா கூட வைபாஷிகனும் சௌத்ராந்திகனும் பாஹ்ய வஸ்துக்களை வெளியில இருக்கக்கூடிய கடம் படம் இந்த மாதிரி வஸ்துக்களை தான் அங்கீகரிக்கிறான். அதே யோகாச்சாரன் அதெல்லாம் கிடையாது, ஞானம்தான் நமக்கு மனசுக்குள்ள இந்த மாதிரி வஸ்துக்களை தோன்றது தெரியறது அப்படின்னு சொல்றான். அதனால இப்ப என்ன பண்ணிட்டார் பாஷ்யக்கார சூத்திரக்கார ரெண்டா பிரிச்சுட்டார், அல்லது மூணா பிரிச்சுட்டார். இந்த வைபாஷிகன் முதல் பௌத்தன், அவன் பாஷ்ய வஸ்துக்கள்லாம் பிரத்யக்ஷத்தினாலையும் அனுமானத்தினாலையும் தெரிந்து கொள்ளப்படுகிறதுனால அந்த இது பிரத்யக்ஷ அனுமானத்தை ஒத்துண்டு பாஷ்ய வஸ்து ஒத்துண்டவன். அதே சௌத்ராந்திகனும் பிரத்யக்ஷத்தினால அறிந்து கொள்ள முடியாது, அனுமானத்தினாலதான் அறிந்து கொள்ள முடியும், ஆனால் பாஷ்ய வஸ்து இருக்குது அப்படின்னு அவங்க ஒத்துண்டான். அதனால இவ ரெண்டு பேரும் ஒரு கட்சியில சேர்ந்துடுறார். அதனால இவ ரெண்டு பேரையும் ஒரு அதிகரணத்தினால சமுதாய அதிகரணம் இந்த முதல் அதிகரணம் அவளை கண்டனம் பண்றதுல மொத்தத்துல இந்த பாதத்துல மூணாவது அதிகரணம், இந்த அதிகரணத்துல அவ ரெண்டு பேரையும் கண்டனம் பண்ற, அதன் பிறகு மூணாவது உபலப்தி அதிகரணம் அவ அந்த அடுத்த அதிகரணம் மூணாவது யோகாச்சாரன் பேருவான். அந்த யோகாச்சாரனை கண்டனம் பண்றதுக்கு அவன் விஞ்ஞானாத்மவாதி, அவனை உபலப்தி அதிகரணத்துல கண்டனம் பண்ற. கடைசியில சர்வதா அனுபவத்தி அதிகரணம் இந்த பாதத்துல அஞ்சாவது அதிகரணம், அதுல சர்வசூன்யவாதி மாத்தியமிகன் அந்த மாத்தியமிகனை கண்டனம் பண்றது. இதெல்லாம் வந்து இவ ஸ்ரீஹரிஷன்ட்டு உங்களுக்கு எல்லாம் தெரியும், ரத்னாவளி அந்த மாதிரி நாகானந்தம் இந்த மாதிரி எல்லாம் கிரந்தங்கள்லாம் எழுதினவன் ஸ்ரீஹரிஷன். சில பேர் அவன் வந்து சக்கரவர்த்தியா இருந்தவன் சொல்றா, கிடையாது அவன் வேற இவன் வேறன்னு சில பேர் சொல்றா. ஆனா சுவாமி தேசிகன் பரமத பங்க வியாக்கியானத்துல அத மாதிரி இதுல நியாயபதி தத்தம் தாக்கலாப்பு வியாக்கியானத்துல எல்லாம் அந்த ஸ்ரீஹரிஷனுடைய கிரந்தங்கள் எல்லாம் பராமரிசம் பண்ணி கண்டிச்சிருக்காரு. ஆகையினால அந்த மாத்திய பௌத்த பட்சமானது பிராச்சீனமா வந்துட்டு இருக்கு, அது மகாபாரதத்திலேயே உள்ளிகிதமா இருக்கு, அங்கேயே குறிப்பிடப்பட்டிருக்குது. அது எப்படிலாம் இருக்கு, அவை அந்த நாலு மதத்தையும் கண்டனம் பண்றதுக்கோசரம் இங்க ஆரம்பிக்கிறார். இதுல பொதுவா பௌத்தாருடைய தத்துவம் அதுலயும் வைபாஷிகனுடையவருடையும் சௌத்ராந்திகனுடையவும் தத்துவத்தை சங்கிரகமா பார்த்துக்கும். அஸ்மத் குரு பரம்பராயி நமஹ, இதுக்கு சமுதாயாதிகரணம்னு பேரு. நாளைக்கு சமுதாயாதிகரண கண்டனத்தை பார்க்கணும், அதாவது அவளை கண்ண அவ கண்டனம் அந்த பௌத்தாவை எப்படி கண்டனம் பண்றான்றத ஸ்ரீசூக்தியினால தெரிவிக்கலாம் அப்படியே.